சொட்டுதே அருகில் போனால் தேன் சொட்டுதே பறவையாய் திரிந்த வள்ளிரக போல் தரையிலே விழுகிறே இரவிலும் பகலிலும் தொடரும் நினைவிலே கரைகிறே காற்று நீயாக வீச பேசுது அருவம் கொஞ்சம் பேசுது பதிலாய் எதை பேசிட தெரியாமல் நான் கூச்சம் கொஞ்சம் கேக்குது ஏக்கம் கொஞ்சம் கேக்குது உயிரோனை கேட்டிட தருவேனே நான் அன்பே மழையோ நீதானே கண்ணே கண்ணே வெயிலோ நீதானே பேசி கை தட்டுதே ராசை முள் குத்துதே அருகில் போனால் தேன் சொட்டுதே பறவையாய் திரிந்தவன் இறகு போல் தரையிலே விழுகிறே இரவிலும் பகலிலும் தொடரும் நினைவிலே கரைகிறே காற்று நீயாக வீச என் தேகம் பூச எதை நான் பேச கலைந்து